मैले அந்த சூட்டு போட்டால அறிஞ்சு விட்ட. யார சூட்டு போட்ட டாக்டர்? எதுக்கு? நீதான சப்பா நீ உப்புட்டா சப்புனு ஆராய்ச்சுன. நிஜமாவே அறிஞ்சிட்டியா? எப்படி அறிஞ்ச? வல்லாறு அறிஞ்ச. எப்படி அறிஞ்ச? பழம். எப்படி அறிஞ்ச? பழம். Yeah. காத்தடிச்சா